என்னை ஒருவன் பாடச் சொன்னான், என்றோ என்னை ஒருவன் பாடச் சொன்னான், அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். என்னை ஒருவன் பாடச் சொன்னான், அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். கங்கை அமரன் அண்ணனுக்கு தம்பியாம் அருக்குமரன், அன்போடு என்னை ஒருவன் பாட சொன்னான், அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். எவர்க்கும் பொதுவென்றள்ளி கொடுத்து என்னை ஒருவன் பாடச் சொன்னான், அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன். உன்னை கடனை தீர்த்திடென்றான், உந்தன் உன்னை கடனை தீர்த்திடென்றான், நல்ல அண்ணனுக்கு தம்பியாம் அருக்குமரன், அன்போடு என்னை ஒருவன் பாடச் சொன்னான், அவன் சொன்னது போல்